சாகம சாகம சாகம ப சாகம ப நீத பமக தகினி கிடகினி கனினி கனினி ப சாகம சாகம சாகம ப சாகம ப நீத பமக re re pa ma ga sa ga ma sa ga ma sa ga ma pa sa ga ma pa ni da pa ma ga sa ni da pa ma da pa ma ga sa sa ga sa sa ga sa ma ma pa ma ma pa oh oh sil sil a ge su ro ka ni da sa ni da pa ma ga re sa ga ma sa ga ma sa ga ma pa sa ga ma pa ni da pa ma ga sa sa ga ma sa ga ma sa ga ma pa sa ga ma pa like music.